ஓம் கணநாதனுக்கு வணக்கம் சொல்லு, அதை உறக்க சொல்லு, அந்த மாமலை எதிரொலிக்க. சர்க்குருநாதனுக்கு சரணம் சொல்லு, அதில் கவனம் கொள்ளு, அந்த கானக வழி நடக்க. அஞ்சு கரத்தானையே கெஞ்சி வழி கேளுங்கோ, அஞ்சு மலை தாண்டவே ஐயன் அருள் வேண்டுங்கோ. சாமி ஓம் கணநாதனுக்கு வணக்கம் சொல்லு, அதை உறக்க சொல்லு, அந்த மாமலை எதிரொலிக்க. வழி துணை அதியாறு, இங்கு போவது முன்னே புள்ளையாறு, நம்மை சேர்ப்பது இனிமேல் அவன் பாடு. பாதம் நோகுதோ சுவாமி மாறே, சோர்வினை போக்கிட வழி தேடு. இப்ப சொல்லுங்க சரணம் வலி ஏது, நீங்க செல்லுங்க பயணம் தடையேது. சந்தன பூமணம் வீசுதுங்க, சாட்சி கூறுதுங்க, சாமி வாராருங்க, ஐயன் வந்தாருங்க. துயர் கொள்ளாதீங்க, மலை சேர்ப்பாருங்க, மனம் சோராதீங்க. சாமி ஓம் கணநாதனுக்கு வணக்கம் சொல்லு, அதை உறக்க சொல்லு, அந்த மாமலை எதிரொலிக்க. சுவாமி மாறே, தாங்கி விடுவது அது யாரு, அந்த எரிமேலி பாசன் அவன் பேரு. குண்டும் குழியோ சுவாமி மாறே, தள்ளி விடுவது அது யாரு, அந்த குஞ்சரி மகன் தாம் வேற யாரு. சரண கோஷம் கேட்குதுங்கோ, கோவில் நெருங்குதுங்கோ, இனி கொண்டாட்டங்கோ. ஐயன் படியேறுங்கோ, ஐயா தடை ஏதுங்கோ, தெய்வ முகம் பாருங்கோ, உயும் வழி தோன்றுங்கோ. சாமி ஓம் கணநாதனுக்கு வணக்கம் சொல்லு, அதை உறக்க சொல்லு, அந்த மாமலை எதிரொலிக்க. சர்க்குருநாதனுக்கு சரணம் சொல்லு, அதில் கவனம் கொள்ளு, அந்த கானக வழி நடக்க. அஞ்சு கரத்தானையே கெஞ்சி வழி கேளுங்கோ, அஞ்சு மலை தாண்டவே ஐயன் அருள் வேண்டுங்கோ. சாமி ஓம் கணநாதனுக்கு வணக்கம் சொல்லு, அதை உறக்க சொல்லு, அந்த மாமலை எதிரொலிக்கே.